பத்தி சிரிச்சா ரோஜாப்பு உனக்கா சொல்லி தருடுவா. இதுதான் ராஜாங்கம் எதுக்கு பூர்வாங்கம் இனியா சொந்தம் வரணும். அடியே ராஜாத்தி சிரிச்சா ரோஜாப்பு உனக்கா சொல்லி தருடோ. இதுதான் ராஜாங்கம் எதுக்கு பூர்வாங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா. இனிமை நிறைந்த உலகம் இருக்கு இதில உனக்கு கவலை எதுக்கு. லவ்லி புது இளமை இருக்கு வயதும் இருக்கு காலம் இருக்கு கண்ணீர் எதற்கு ஜாலி. கமலா கல்யாணி வசந்தா வந்தாளா மூணு மூணு பொண்ணுங்க. பார்வை மத்தாப்பு ஜாடை கித்தாப்பு மூணுக்கும் நாலரை கண்ணுங்க. கமலா கல்யாணி வசந்தா வந்தாளா மூணு மூணு பொண்ணுங்க. பார்வை மத்தாப்பு ஜாடை கித்தாப்பு மூணுக்கும் நாலரை கண்ணுங்க. ஒரு தட்டு ஒரு வெட்டு ஒரு மொட்டு ஒரு சிட்டு அந்த மூணுக்கு நான் ஒருத்தன் மாப்பிள்ள. ஒரு தீபியா ஒரு தீயம்யாம் இரண்டையும் சேர்த்தாக்க அடுத்தது பாமாவாம்.